രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ഉയ്യും വകയിലൈ ഉത്തരവേദിയുള്ളിൽ വന്നു വിട്ട செய்யவள் மேவிய தீரருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை ராமானுதம் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தூப்புள் பிள்ளை ஆய்ந்த பொருளன்றியே வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி எதிராகன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் தந்து வீக்ஷாவனே விஜயதோதி விமான மத்தியே வேதாந்தம் ருத்யமபி நித்யமசேஷத்ருஷ்யம் கிருத்தாபநாசன சரஸ்தட பாரிஜாதம் வீரராகவம் அஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஆரண தேசிகன் கண்ட அபினவ தசாவதாரங்கள் என்கிற இந்த தொடர் உபன்யாசத்திலே இன்றைய உபன்யாசத்தில் ஆறாவது அவதாரமான குலசேகர பெருமாளினுடைய வைபவம் விஞ்ஞாபிக்க பிரார்த்தமாகிறது. இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பு பெண்ணரங்கம் பாட வல்ல சீர் பெருமாள் என்பதாக சுவாமி ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரர் குலசேகர பெருமாள் தாம் அருளி செய்த பெருமாள் திருமொழிக்கு தமியன் அருளி செய்கிறார். இன்னமுதம் ஊற்றுவேன் இங்கே வா பங்கிலேயே பெண்ணரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னம் சிலை சேர்ந்துவலியருவேல் சேரவர் போன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்பதாக சுவாமி பாஷ்யகாரர் கிளியை குறித்து அருள்கிறார். கிளியே, உனக்கு நான் அமுதம் தருகிறேன். எம்பெருமானை சதா சர்வகாலமும் மால்பொல் சிந்தையர் என்கிறபடியாக தன்னுடைய மனத்திலே தியானிப்பவரான மெய்யடியாரான குலசேகர பெருமாளினுடைய திருநாமத்தை கூறு, நான் உனக்கு அமுதம் தருகிறேன் என்பதாக கிளியை நோக்கி பகவத் பாஷ்யகாரர் அருளி செய்கிறார். இந்த தனியனிலே இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பே பெண்ணரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் என்பதாக இன்று அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களிலே இந்த ஆழ்வாரை பெருமாள் என்று குறிப்பிடுகிறோம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஆகையாலே இவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்திற்கும் இவர் திருநாமத்தாலேயே பெருமாள் திருமொழி என்பதாக வழங்குகிறோம். பெருமாள் என்ற பதத்திற்கு பொதுவாக அர்த்தம் பார்த்தோமேயானால் அரசன் என்றோ ஆழ்வகன் என்றோ பொருள் கொள்ளலாம். எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு குறிப்பாக ராமாவதாரத்திலே பெருமாள் என்றே நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தியான திருநாமமாக ஏற்பட்டுவிட்டது. ராமனை நம்முடைய சம்பிரதாயத்தில் பெரும்பாலும் சக்கரவர்த்தி திருமகன் என்றும் பெருமாள் என்றுமே நாம் வழங்கி வருகிறோம். அந்த ராமன் பெருமானின் மீது ஆறாத காதல் கொண்டவரான இந்த ஆழ்வாரையும் அவர் திருநாமம் கொண்டே பெருமாள் என்று அழைக்கிறோம் என்பதாக ஒரு ரசனை. மற்றொரு வழியாக பார்த்தோமேயானால் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மருத்ராதிகளை எல்லாம் சிருஷ்டி சம்ஹாரம் முதலிய கைங்கரியங்களுக்காக தன் இஷ்டப்படி எப்படி ஏவி அவர்களை ஏவல் கொள்வதன் மூலமாக அவர்களை ஆள்கிறானோ அதே போலவே சுதந்திரராக மகாராஜாவாக இந்த ஆழ்வார் சேரநாட்டை ஆண்டபடியால் இவரையும் பெருமாள் எண்ணப்பட்டில்லை என்பதாக ஒரு ரசானுபவம். எம்பெருமான் எப்படி ஆழ்வதிலே வல்லவனோ அதுபோலவே எம்பெருமானினுடைய மெய்யடியாரான இந்த ஆழ்வாரும் ஆழ்வதிலே ஆட்சி செய்வதிலே வல்லவர் என்பதனாலே இவரையும் பெருமாள் என்கிறோம். அதையினாலே இவரை குலசேகர ஆழ்வார் எண்ணாது குலசேகர பெருமாள் என்பதே நம்முடைய சம்பிரதாயத்திலே இருந்து வருகிறது. ஆயினும் சுவாமி பகவத்வாசகாரர் பெண்ணரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் என்பதாக ஏன் அருள்கிறார் என்று பார்த்தோமேயானால் இந்த குலசேகர பெருமாள் எட்டு திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி பிரபந்தங்கள் அருளி செய்திருந்த பொழுதிலும் இவர் முதன் முதலாக மங்களாசாசனம் பண்ணிய திவ்யதேசம் திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கமே ஆகும். அதன்றி இந்த ஆழ்வார் காவச்சேர் ஒன்றை கேட்கும் பொழுது எப்பொழுது ஸ்ரீரங்கத்திற்கு செல்லப் போகிறோம், எப்பொழுது ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கப் போகிறோம், எப்பொழுது அரங்கன் திருமுற்றத்து அடியாரான ஸ்ரீரங்கத்து பாகவதோத்தமர்களை சேவிக்கப் போகிறோம் என்கிற அவாவிலே இன்று ஸ்ரீரங்கம் செல்கிறேன், நாளை ஸ்ரீரங்கம் செல்கிறேன் என்று ஸ்ரீரங்க யாத்திரையே தன்னுடைய வியாஜமாக கொண்டிருந்த ஆழ்வார் என்கிறபடியாலும் இவரை தென்னரங்கம் பாடவல்ல தீர்ப்பெருமாள் என்கிறார் சுவாமி பாஷ்யகாரர். முதலிலே ஸ்ரீரங்கத்தை மங்களாசாசனம் பண்ணிய இந்த குலசேகர பெருமாள் ராமாவதார வைபவத்திலும் சரி, கிருஷ்ணாவதார அனுபவத்திலும் சரி, மற்றைய எம்பெருமானுடைய சிவாவதாரங்களை அனுபவிக்கும் போதும் சரி, ஸ்ரீரங்கத்து எம்பெருமானையே கண்ணனாகவும் ராமனாகவும் பாவித்து பாசுரங்கள் அருளி செய்திருப்பதனாலும் இவர் ஒருவரே அரங்கன் எம்பெருமானை முழுதும் அனுபவித்து பாடத் தகுந்த பக்தி ஆற்றலை உடைய அதிசயமான பக்தியை உடைய ஆழ்வார் என்ற திருவுள்ளத்திலே சுவாமி பாஷ்யகாரர் இவரை தென்னரங்கம் பாடவல்ல தீர்ப்பெருமாள் என்பதாக அருள்கிறார். ஆழ்வார்களை ஆச்சாரியர்களினுடைய திவ்ய சுக்திகளைக் கொண்டே அனுபவிக்க வேண்டும் என்கிற அவாவினாலே சுவாமி எம்பெருமானாரினுடைய திருவாக்கிலே மலர்ந்த தென்னரங்கம் பாடவல்ல தீர்ப்பெருமாள் என்பதையே தலைக்காக கொண்டு குலசேகர பெருமாளினுடைய அனுபவத்தை எதாவது விஞ்ஞானிக்கலாம். இந்த ஆழ்வார் குலசேகரர் என்று திருநாமம் விடப்பட்டார் தன்னுடைய தந்தையான திருடவிரதன் என்கிற மகாராஜாவாலே. குலசேகரன் என்று பார்த்தோமேயானால் பாகவத குலத்திற்கு சேகரராக திலகமாக விளங்குபவர் இவர் என்பதால் அதனாலும் இவரை குலசேகரன் என்று கொண்டாடலாம் என்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் திருவிழப்பட்டார்கள். இவர் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மசந்திர சுதந்திர சுவாமி தம்முடைய மூவாயிரத்தடி குரு பரம்பரா பிரபாவத்திலே அருளுகிற ஸ்லோகமாவது கும்பே புனர்வசூஜாதம் கேரளே கோலபட்டனே கௌஸ்துபாம் சந்தாரதீதம் குலசேகரமாத்ரயே என்பதாக அருளி செய்கிறார். கும்ப மாசம் என்று சம்ஸ்கிருதத்திலே வழங்கப்படுகிற மாசி மாசத்திலே புனர்வசூ நட்சத்திரத்திலே கேரள மாநிலத்தில் கோலப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய திருவஞ்சிக்கலத்திலே எம்பெருமானினுடைய கௌஸ்தபத்தின் அம்சமாக மகாராஜாவாக இந்த ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினாரே, அந்த குலசேகர பெருமாளை நான் ஆசிரியிக்கிறேன், சரணமாக பற்றுகிறேன் என்கிற திருவுள்ளத்தாலே இந்த ஸ்லோகத்தை சுவாமி அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை குலசேகர பெருமாள் விஷயமாக அவர் திருவடிகளிலே சமர்ப்பித்த பின்பே அவருடைய வைபவத்தை சுவாமி அருளுகிறார். சுவாமி தேசகன் அருளி செய்கிறார் தம்முடைய பிரபந்தத்திலே, காசினியின் மணியனைத்தும் காயாபன்னன் கடைந்தெடுத்த கௌஸ்தவத்தின் சீர்மைக்கு ஒவ்வா என்பதாக. இந்த திருஷ்டியிலே எத்தனையோ விலை முடிக்க முடியாத வைரம் முதலான ரத்தனங்கள் எத்தனையோ இருந்தாலும் எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட கௌஸ்தவம் என்கிற ரத்தனமே நமக்கெல்லாம் உகப்பாகும், அது மிகவும் உயர்ந்த ரத்தனமாகும், அதற்கு சமமான ரத்தனம் ஒன்று திருஷ்டியிலே கிடையாது என்பதனாலே அதன் ஏற்றத்தை நமக்கெல்லாம் பிரகாசனம் பண்ணி காட்டுவதற்காக எம்பெருமான் அந்த ரத்தனத்தை தன்னுடைய திருமார்பிலே தரித்துக் கொண்டிருக்கிறான். பிராட்டியை எந்த திருமார்பிலே தரித்துக் கொண்டிருக்கிறானோ அதே திருமார்பிலே பிராட்டிக்கு சமமாக அந்த ரத்தனத்தையும் எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த கௌஸ்தப ரத்தனத்தினுடைய மேன்மையை சொல்லவும் வேண்டுமோ என்கிறார் சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தத்திலே. அந்த கௌஸ்தப ரத்தனத்தினுடைய அம்சமாக கலியுகம் தொடங்கி 28ஆம் வருஷம் பிரபாதநாம வருஷம் மாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி திதி வெள்ளிக்கிழமை புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் கொள்ளிநகர் என்றும் திருவஞ்சித்தலம் என்றும் வழங்கப்படுகிற கேரள மாநிலத்தின் பகுதியிலே இந்த ஆழ்வார் திருடவிரதர் என்கிற மகாராஜாவினுடைய குமாரராக திருவவதாரம் பண்ணினார். சத்திரிய குலத்திலே திருவவதாரம் பண்ணி இந்த ஆழ்வார் மிக சிறந்த அரசனாக ராஜ்யம் பண்ணி வந்தார். இந்த ஆழ்வாருக்கு பால்யத்திலே முறையாக சம்சாரங்கள் எல்லாம் செய்விக்கப்பெற்று சகல சாஸ்திரங்களையும் சொல்லி வைத்தார் திருத்தகப்பனார் ஆச்சாரியனின் மூலமாக. இவர் பல சாஸ்திரங்களை கற்றதோடு மட்டுமல்லாமல் ராஜாவுக்கு அவசியமான தனுர்வேதம் முதலிய வீரம் சம்பந்தப்பட்ட கலைகளையும் கற்றுகின்றார் இந்த ஆழ்வார். ஞானத்துக்கும் வீரத்துக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஆற்றலுக்கும் தேவையான வித்தியைகளை எல்லாம் அபியாசம் பண்ணிய இந்த ஆழ்வார் மிகச்சிறந்த மகாராஜாவாக தர்மம் தவறாமல் அரசாட்சி செலுத்தி வந்தார். இந்த ஆழ்வாருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம், திவ்யதேச மகாத்மியங்கள், ஸ்ரீமத் ராமாயணம் முதலியவற்றை ஆச்சாரியனின் மூலமாக காலக்ஷேபம் கேட்பதில் சொல்லமாலா இன்பவெல்லம் பெருகும் என்பதாலே நித்தியமும் இந்த ஆழ்வார் பாகவதமோ ஸ்ரீமத் ராமாயணமோ திவதேச வைபவங்களோ செவிதாய்ப்பது வழக்கமாக இருந்து வந்தது. இப்படியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை சிரவணம் பண்ணிக் கொண்டிருந்த இந்த ஆழ்வார் ராமபக்தி மேலிட்டு இவர் மற்றொரு ஹனுமனோ என்று சந்திக்கலாம்படியாக ராமபக்தியிலே திளைத்தவரானார். ராமனே தன்னுடைய திருவுள்ளத்திலே வாசம் பண்ணுவதாக உணர்ந்தார் இந்த ஆழ்வார். அவ்வளவு ராமபக்தி சிறந்தவர் இந்த ஆழ்வார். அது மட்டுமல்லாமல் திவ்யதேசங்களினுடைய மகிமையை திவ்யதேச மகாத்மியத்தை திருப்பி காட்டுகிற இந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தினுடைய மகிமையை கேட்டபொழுது இப்பொழுதே ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும், இப்பொழுதே ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க வேண்டும், அவனுடைய அடியவர்களினுடைய திருவடிகளிலே தண்டமிட வேண்டும் என்பதாக ஸ்ரீரங்கத்தினுடையவும் ஸ்ரீரங்கநாதனுடையவும் ஸ்ரீரங்கநாதனுடைய பக்தர்களுடையவும் மகிமையை அனுபவிக்க வேண்டி எப்பொழுது ஸ்ரீரங்கம் செல்லப் போகிறோமோ என்கிற கனவிலேயே அந்த உற்சாகத்திலேயே வாழ்ந்து வந்தவராகிறார் இந்த குலசேகர பெருமாள். ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லப்பட்ட ராமபிரானினுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டு ராமபக்தியே வடிவெடுத்தவராக திகழ்ந்து இருந்த ஆழ்வார் அர்த்தாவதாரத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதனாலேயே எட்டு திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணி எழுதுகிறார் இந்த ஆழ்வார். ஒரு பிரமாணம் அருள்கிறது, வேதே வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மதே வேதா பிராசேதக ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்பதாக. வேதங்களாலே பரிபாலிக்கப்படுகிறவனான வேதங்களாலே காட்டி கொடுக்கப்படுகிறவனான பரதத்துவமான ஸ்ரீமன் நாராயணன் சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக ராமாவதாரம் பண்ணினானே, அப்பொழுது அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமானின் புகழை பரப்பக்கூடிய வேதமும் ஸ்ரீராமாயணமாக வால்மீகிடத்திலே அவதாரம் பண்ணியது என்பதாக இந்த பிரமாண ஸ்லோகம் கூறுகிறது. ஆகையினாலே வேத பிரதிபாதிதமான ஸ்ரீ ராமபுராணினுடைய மகிமைகளை கூறும் ஸ்ரீமத் ராமாயணத்தை சிரவணம் பண்ணி வந்த இந்த ஆழ்வாருக்கு இயல்பாகவே எண்பில் நீங்கி நெஞ்சுருகி உள் கலைந்து எழுந்ததோர் அன்பில் அன்றி ஆழியானை யாவர் காண வல்லரே என்று பெருமை சேர்க்கிறான் அருளினாரே. அதன் போலவே இந்த ஆழ்வாருக்கு உடலும் உள்ளமும் எல்லாம் ராமபக்தியே மேலிட்டு எங்கும் கலந்து நின்றது. ஆகையினாலே ராமபக்தி மேலிட்டு இந்த ஆழ்வார் தாம் ராமாவதார காலத்திலே வாழ்ந்து வருகிறோம் என்ற நினைப்பிலேயே வாழ்ந்து வந்தார். ஸ்ரீரத்ன பூஷணத்திலே திருலோகாச்சாரியர் சாதிக்கிறார், வேதார்த்தம் அருதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்பதாக. வேதமானது பத்தஜாலம் மகாரண்யம் என்பதாக தாமரர்களுக்கு எட்டாத காடாக உள்ளது. அந்த அடர்ந்த பெரும் காட்டிலே தன்னை பெற்று விட்டார் போலே தாமரர்களாகிய சம்சாரிகளாகிய நாம் எல்லாம் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அதையினாலே அந்த வேதத்தினுடைய அர்த்தம் நமக்கெல்லாம் புரிய வேண்டும் என்கிறதற்காக நம் மீது இரக்கம் கொண்ட எம்பெருமானானவன் தர்மசாஸ்திரங்களையும் ராமாயணம் மகாபாரதம் முதலிய இதிகாசங்களையும் பதினெட்டு புராணங்களையும் அருளி செய்தான். இவற்றிலே கதை போல இருப்பதால் நாம் ஒருவாறாக சூக்மங்களையும் தத்துவங்களையும் தெரிந்து கொண்டு எம்பெருமான் திருவடிகளை அடையலாம், ஜென்மசாபல்யம் அடையலாம் என்கிற திருவுள்ளத்தையே எம்பெருமான் இவ்வாறாக செய்தான். இதிலே வேதத்தினுடைய பூர்வபாகமான தர்மகாண்டத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெளிய வேண்டுமானால் மகர்ஷிகளினுடைய தர்மசாஸ்திரங்களிலே கண்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாம். வேதத்தினுடைய உத்தரபாகமான ஞானபாகத்தினுடைய சூட்சமார்த்தங்களை எல்லாம் தெளிய வேண்டுமானால் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதாக திருலோகாச்சாரியர் அருளுகிறார். இந்த கொடும் கலியிலே கர்மயோகம் நமக்கு கைவராக இருப்பதனாலே கர்மயோகத்தை அனுஷ்டித்து மோட்சம் செல்வதற்கு நாம் எல்லாம் தகுதியற்றவர்களாக இருப்பதனாலே நமக்கு இந்த கலியிலே சுவாமி நம்மாழ்வாராலே பிரபன்னதின சந்தான கூடஸ்தர் என்று போற்றப்படும் நம்மாழ்வாராலே பிரபத்தி மாதமே நமக்கு வலியுறுத்தப்பட்டது. சுவாமி ராமானுஜர் சுவாமி தேசிகன் முதலான நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு பிரபத்தி மார்க்கமே உத்தாரகம் என்பதாக நம்முடைய ரட்சாபுரத்தை எம்பெருமான் திருவடிகளிலும் பிராட்டு திருவடிகளிலும் சமர்ப்பித்து வருகின்றார்கள். பிரபத்தியின் மூலம் பரமபதம் அடைவதே இந்த கலியிலே நமக்கெல்லாம் எளிய உபாயம் என்பதாக வேதபூர்வமாகவே நம்முடைய ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதையினாலே நாம் உயிர்வதற்குரிய மார்க்கமான பிரபத்தியை பற்றி சொல்லியிருப்பது வேதத்தினுடைய உத்தரபாகமான உபனிஷத்துக்களிலே. இதை தெளிய வேண்டுமானால் இதை விளக்குவதற்காக எம்பெருமான் லோகத்திலே அவதரிப்பித்த இதிகாசங்களையும் புராணங்களையும் கண்டு தெளிய வேண்டும். இந்த இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சிறப்பு மிக்கது மேன்மை உள்ளது இதிகாசமே ஆகும் என்பதாகவும் திரிலோகாச்சாரியர் அருளுகிறார். அவர் அருளுகிறார், ஸ்மிருதியாலே பூர்வபாகத்தின் அர்த்தமும் மற்ற இரண்டாலும் உத்தரபாகத்தின் அர்த்தமும் அறுதியிடக் கடவுது என்பதாக. ஸ்மிருதி என்று கூறும் தர்மசாஸ்திரங்களாலே வேதத்தினுடைய கர்மகாண்டத்தினுடைய அர்த்தங்களும் பிரம்மகாண்டமாகிய உபனிஷத்துக்களினுடைய அர்த்தமானது இதிகாச புராணங்களினாலும் வெளியிடப்படுவது என்கிறார். இவை இரண்டிலும் வைத்துக் கொண்டு இதிகாசம் பிரபலம் என்கிறார். புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களுக்கு ஏற்றமதியம். ஏனென்றால் புராணங்களிலே சாத்விக புராணம் என்றும் தாமச புராணம் என்றும் ராஜச புராணம் என்றும் மூன்று வகையான புராணங்கள் உள்ளன. அந்த மூன்று விதமான புராணங்களிலே சாத்விக புராணம் மட்டுமே நமக்கெல்லாம் விதிக்கப்பட்டது, நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சாத்விக புராணங்களிலும் விஷ்ணு புராணம் முதலிய புராணங்களே நமக்கெல்லாம் உத்தாரகமாக இருக்கின்றன. ஆனால் இதிகாசங்களிலோ முழுக்க முழுக்க ஸ்ரீராமாயணத்திலும் ஸ்ரீமத் மகாபாரதத்திலும் ராமனை பற்றியும் கண்ணனை பற்றியும் நமக்கு லீலா ரசங்கள் அனுபவிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ராமன் பெருமான் வாழ்ந்து காட்டிய நெறியை நமக்கு புகட்டுகின்றன. நம்மாழ்வார் அனுபவிக்கிறார், கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்பதாக. ஒரு ஜீவாத்மாவானவன் மனுஷியாவதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை ராமபிரான் வாழ்ந்து காண்பித்தானே, அந்த தர்மாத்மாவை போலல்லவா நாம் எல்லாம் வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறான் ராமபிரான் தன்னுடைய ராமாவதாரத்தின் மூலமாக என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அருள்கிறாரே. அந்த ராமனினுடைய மகிமையும் கருணாகதியினுடைய பிரபாவமும் ஸ்ரீராமாயணத்தாலே அறியப்படுகிறது. கண்ணனன் பெருமானினுடைய லீலைகளும் கண்ணனன் பெருமான் நமக்காக அருளி செய்த கீதா சாஸ்திரமும் இந்த கலியுகத்திலே நமக்கெல்லாம் எளிய உபாயமாக இருக்கிற நாம சங்கீர்த்தனத்துக்கு பயன்படக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலியவைகளும் மகாபாரதத்திலே அருளி செய்யப்பட்டுள்ளன. அவையினாலே புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களே நமக்கு உத்தாரகம் என்பதாக திரிலோகாச்சாரியர் அருள்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், இதிகாசங்கள் இரண்டிலும் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் திரையிருந்தவள் ஏற்றம் சொல்கிறது என்பதாக. ஸ்ரீராமாயணத்தாலே திராட்சியினுடைய பிரபாவம் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது என்கிறார். ஸ்ரீராமாயணத்திற்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே சரணாகதி சாஸ்திரம் என்பதாக திருநாமம் வழங்கப்படுகிறது. இதிலே காத சரணாகதி, விபீஷண சரணாகதி, சமுத்திரராஜ சரணாகதி என்பதாக பல சரணாகதி வைபவங்கள் மூலமாக பிரபக்தியினுடைய மேன்மையை நமக்கு ஸ்ரீமத் ராமாயணமானது புகட்டித் தருகிறது. பெருமான் ஸ்ரீ ராமன் அருள்கிறானே, என் திருவடிகளை சரணம் என்று தற்றியவனையெல்லாம் நான் ரட்சிப்பேன் என்பதாகவும், தான் சரணாகத ரட்சணத்தையே ஒரு விரதமாக கொண்டு வாழ்ந்து வருபவதாகவும் எம்பெருமான் ராமபிரான் திருவாய் மலர்ந்தருளினானே. அந்த சரணாகத்தியை நமக்கெல்லாம் தெளிய வைக்கிற சாஸ்திரமாக ஸ்ரீமத் ராமாயணம் இருப்பதாலே இதிகாசங்கள் இரண்டிலே இந்த ஸ்ரீராமாயணமே பிரபலம் என்பதாக திரிலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். இந்த ஸ்ரீராமாயணத்தை அலட்சேபமாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குலசேகர பெருமாள் ஒரு கட்டத்திலே விஸ்மிதராகிறார். எப்படி என்றால், எந்த கட்டம் என்றால், ராமபிரானிடத்திலே மகரிஷிகள் எல்லோரும் சென்று சரணாகதி பண்ணி பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். கரண், தூஷன் முதலிய அசுரர்களால் தங்களுக்கு உபதிரவம் படுகிறது, அவர்களிடமிருந்து தங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறார்கள். எம்பெருமான் பிராட்சியின் திருமேனிக்கு தாவலாக இளைய பெருமாள் என்று போற்றப்படும் லட்சுமணனை வைத்துவிட்டு தான் ஒருவனே நின்று அந்த ராட்சசர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அந்த மகர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணி அவர்கள் தர்மத்திலும் கர்மத்திலும் ஒருமித்த சிந்தையினர்களாக எழுந்தருளி இருக்குமாறு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினானே, அந்த கட்டத்தை கோசேகர பெருமாள் இப்பொழுது காலக்ஷேபத்திலே சிரவணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகமானது ஆழ்வாரை மிகவும் நெஞ்சை உறுத்துவதாக அமைந்தது. என்கிற இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகமானது கோசேகர பெருமாளினுடைய திருவுள்ளத்தை மிகவும் பாதித்தது. கரண், தூஷணன் முதலிய 14,000 ராட்சசர்களை எதிர்த்து தர்மாத்மாவாகிற ராமபிரான் ஒருவனே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதை கேட்ட குலசேகர பெருமாள், அந்த ராமனுக்கும் கரபேசனாதிகளுக்கும் நடந்த யுத்தம் இப்பொழுது நடப்பதாகவே திருவுள்ளத்திலே கொண்டு ஆழ்வார் ராமாவதார காலத்திற்கே சென்று விட்டார். 14,000 கொடிய ராட்சசர்களை தர்மாத்மாவான எம்பெருமான் ஸ்ரீராமன் ஒருவனே சந்திக்கப் போகிறானே, அவர்களுடன் இவன் ஒருவனே மோதப் போகிறானே, அந்த எம்பெருமானுக்கு உபகாரமாக 4 படைகளையும் நம்முடைய 4 சைன்யங்களையும் குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாப்படை என்று சொல்லக்கூடிய நான்கு படைகளையும் அழைத்துக் கொண்டு அந்த ராமபிரானுக்கு அவன் சார்பிலே நாம் எல்லாம் அந்த 14,000 ராட்சசர்களையும் எதிர்த்து போர் புரிவதிலே அவனுக்கு துணையாக இருப்போம் என்று திருவுள்ளத்திலே கொண்டு ஆழ்வார் புறப்பட்டு கிளம்பிவிட்டார். அந்த அளவுக்கு ராமாவதாரத்தினுடைய மேன்மையை உள்ளத்திலே கொண்டிருந்த ஆழ்வார் ராமாவதார காலத்திலேக்கே சென்று விட்டார். ராமன் பெருமானினுடைய வைரவங்களிலே அழங்கால்பட்டதனாலே ராமனுடன் ராமனாகவே இந்த பெருமாள் கலந்து விட்டார். பெருமாளுடன் கலந்து பெருமாளாக இருப்பதனாலே இவரை நாம் குலசேகர பெருமாள் என்று அழைக்கிறோம். இப்படி நான்கு சைன்யங்களையும் கூட்டிக் கொண்டு ராமன் பெருமானுக்காக, சக்கரவர்த்தி திருமகனுக்காக சகாயம் பண்ணுவதற்காக இந்த குலசேகர பெருமாளாகிற மகாராஜா புறப்பட்டு விட்டார். இதை இவருடைய அரசவையிலே இருந்த மந்திரிகள் எல்லாம் பார்த்தார்கள். பாகவதோத்தமர்களுடைய சகவாசத்தினாலே பகவத் பக்தி மேலிட்டவராய் தேயனாய் ஒழுந்தேன் என் பிராணிக்கே என்கிறவாறு எம்பெருமானுடைய பக்தியினாலே பீடிக்கப்பட்டவராய் ராஜாவானவர் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாரே, இதற்கு சரியான ஒரு வழி செய்ய வேண்டும் என்பதை மனதிலே கொண்டவர்களாய் ஆழ்வாரின் எதிரிலே நான் ஸ்ரீவைஷ்ணவர்களை வரவிட்டு அவர்களின் மூலமாக ஒரு ஸ்லோகத்தை குலசேகர பெருமாளுடைய திருப்பதிகளிலே படும்படி செய்தார்கள். அந்த ஸ்லோகமானது சந்திருஷ்வாசத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுதாவகம் பபூவருஷ்டாவை தேவி கர்த்தாரம் பரிசஸ்வதே என்பதாக அந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோமே ஆனால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு எதிரிகளான தரபூஷனாதி ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணியவனும் சாதுக்களான மகர்ஷிகளுக்கு அபய பிரதானம் என்கிற சுகத்தை அளித்தவனுமான தன்னுடைய கர்த்தாவை பார்த்து சீதா பிராட்டியானவள் மிகவும் சந்தோஷத்தோடே ஆலிங்கனம் பண்ணி கொண்டால் பிராட்டியினுடைய திவ்யமான அந்த ஆலிங்கனத்தினாலே எம்பெருமான் ஆஸ்வாசம் பண்ணி கொண்டான். எம்பெருமானுக்கு யாதொரு குறையும் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை திருவுள்ளத்திலே வாங்கிக் கொண்ட குலசேகர பெருமாள் அப்பா ராமன் பெருமானுக்கு ஒரு குறையும் நேரவில்லை என்பதாக அப்போதுதான் விஸ்மி பெறானார். அதுவரை ராமன் பெருமானுக்கு என்ன ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சி அவனுக்கு உதவுவதற்காக ராமன் மீது உள்ள பக்தியின் காரணத்தினாலே அதிசயமான அந்த பிரதிபக்தியினுடைய காரணத்தாலே ஆழ்வார் புறப்பட்டார். இதை வியாக்கியானங்களிலே சொல்லும் போது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருள்கிறார்கள், பெருமாளும் இளைய பெருமாளை பிராட்டிக்கு திருமேனி காவலாக வைத்து கரதேசனாதிகளாகிற 14,000 துஷ்ட ராட்சசருடனே தர்மாத்மாவான பெருமாள் ஒருவரே யுத்தோன்முகரானார் என்று எங்கு இழைக்கிறாரோ என்று ரிஷி வயிறுவிடுக்கிறான் என்பதாக எழுகிறார். இந்த கட்டத்தை எழுதும்போது வால்மீகி பகவான் மிகவும் கஷ்டப்பட்டாராம். இதை ஆச்சாரியர்கள் ரிஷி வயிறு பிடிக்கிறான் என்கிறார். தர்மாத்மாவான எம்பெருமான் ஒருவன் கொடிய ஆத்மாக்களான இந்த 14,000 ராட்சசர்களுடன் போரிடுகிறானே, இவன் திருமேனி வாடிவிடுமே, இழைப்பாகி விடுவானே, எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தாலும் நேரலாமே என்று பக்தியின் காரணத்தினாலே இந்த வால்மீகி மகர்ஷியானவர் உள்ளம் கலங்குகிறார். அதையே ஆச்சாரியர்கள் மகரிஷி வயிறு பிடிக்கிறான் என்பதாக அருளினார்கள். அதே கலக்கமானது குலசேகர பெருமாளினுடைய திருவுள்ளத்திலேயும் ஏற்பட்டது. அந்த கலக்கத்தினுடைய விளைவாகத்தான் சைன்யங்களை திரட்டி கொண்டு போனார். எதிரிலே வந்த ஸ்ரீவைஷ்ணவர்களானவர்கள் அந்த 14,000 பேரையும் ராமன் தனி ஒருவனாகவே நின்று சந்தாரம் பண்ணி அருளிவிட்டான். ராமனுக்கு யாரொரு தீங்கும் இல்லை, யாரொரு குறையும் இல்லை, பிராட்டியினுடைய ஆலிங்கனத்தாலே ஆஸ்வாசம் பண்ணி கொண்டு சுகமாகவே இருக்கிறான் என்று அருளிய போது மகாவீரனான ராமபிரான் தனக்கு ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக எழுந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த ஆழ்வார் அப்போதுதான் பெருமூச்சு விட்டு அமைதியானார், ஆஸ்வாசம் அடைந்தார். இதன் பிறகு இந்த குலசேகர பெருமாளினுடைய அரண்மனையிலே எப்பொழுது பார்த்தாலும் ஸ்ரீவைஷ்ணவர்களான பாகவதோத்தமர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். இதையெல்லாம் பொறுக்காத சில மூட மகிழியுடைய மந்திரிகள் என்ன செய்தார்கள் என்றால் பாகவதோத்தமர்களுடைய சம்பந்தத்தை மகாராஜாவுக்கு இல்லாமல் பண்ணிவிட வேண்டும், பாகவதோத்தரின் சகவாசத்தாலே தான் மகாராஜா இப்படியெல்லாம் செய்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு கதித்திட்டம் தீட்டினார்கள். இந்த குலசேகர பெருமாள் நித்தியம் திருவாராதனம் பண்ணி வருகிற பெருமானினுடைய திருவாபரணமான மிகவும் விலை உயர்ந்த ஒரு நவரத்ன ஹாரத்தை இவர்களே ஒழித்து வைத்துவிட்டு இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிற பாகவதோத்தமர்களில் யாரோதான் அதை திருடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக மகான்களான பரிசுத்தர்களான பாகவதோத்தமர்களின் மீது பழி சுமத்தி குலசேகர பெருமாள் என்கிற ராஜாவினிடத்திலே முறையிடுகிறார்கள். அவர்கள் முறையிட்ட பொழுது குலசேகர பெருமாள் ஒரு குடத்தை கொண்டு வர செய்து அதன் உள்ளே கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பை உள்ளே போட செய்தார். அந்த குடப்பாம்பிலே கையிட்டு சத்தியம் பண்ணுகிறேன், பாகவதோத்தமர்களான மகான்கள் கள்ளம் கபட மரியாதவர்கள், எக்காரணம் கொண்டும் சிலர் பொருளுக்கு அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள், அவர்கள் திருடி இருக்க மாட்டார்கள் என்பதாக அந்த குடப்பாம்பிலே கையை இட்டு சத்தியம் பண்ணுகிறேன். அவர்கள் திருடியது உண்மையாக இருக்குமானால் அந்த பாம்பு என்னை கடித்து நான் மாண்டு போவேன். அவர்கள் திருடவில்லை என்றால் அந்த கொடிய விஷப்பாம்பானது என்னை ஒன்றும் பண்ணாது என்கிற துணிவோடு அந்த குடப்பாம்பினுடைய கையை இட்டார். பாகவதோத்தமர்கள் திருடவில்லை என்பதாலே, இவர்கள் பரிசுத்தர்கள் என்பதாலே அந்த பாம்பு ஆழ்வாரை ஒன்றும் பண்ணாமல் விட்டுவிட்டது. இதன் மூலமாக பாகவத பிரதாபத்தை லோகத்திற்கெல்லாம் ஆழ்வார் உணர்த்தி அருளினார். இதை மனத்தால் நம்பிகள் தம்முடைய தனியனுடைய அருள் செய்கிறார். பெருமாள் திருமணிக்கு தாம் அருள் செய்து தனியனுடைய அருளுகிறார். ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் என்பதாக. பாகவதோத்தமர்கள் தளவாட மாட்டார்கள், அவர்கள் தூயவர்கள். அவர்கள் தளவாடி இருந்தால் அந்த தோஷம் எனக்கு வந்து பாம்பு என்னை தீண்டட்டும் என்பதாக உறுதியுடன் குடப்பாம்பில் கையிட்டார் குலசேகர பெருமாள். அந்த அளவுக்கு அவருக்கு பாகவத பக்தியானது விஞ்சி நிற்கிறது. அவரை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் பகவத் பக்தியும் பகவத் சைங்கரியமும் பண்ணுவதோடு நின்று விடாமல் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தினுடைய எல்லை நிலமான பாகவத பிரதிபத்தியும் பாகவத சைங்கரியமும் நமக்கெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் குலசேகர பெருமாளை போலே என்பதாக மனத்தால் நம்பிகள் இந்த தனியனிலே அருள் செய்கிறார். இந்த ராமபிரானிடத்திலே தரபூஷணாதிகள் தங்களை சிந்திக்கிறார்கள். அவர்களை சம்சாரம் பண்ணி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதாக மகரிஷிகள் பிரார்த்தித்தார்களே, அங்கே எம்பெருமானினுடைய அவதார ரகசியமானது புலப்படுகிறது. அதாவது எம்பெருமான் திருவவதாரம் பண்ணுவது துக்தர்களை நிகிரகம் பண்ணுவதற்கும் சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்கும் என்று அவதார ரகசியங்களாக எம்பெருமான் பட்டியலிடுவதிலே இந்த இரண்டும் வருகிறது. தரபூஷணர்களாகிய துக்தர்களை எம்பெருமான் அங்கே சம்ஹரித்தான். அதன் மூலமாக தர்மமே வழிபடுத்த மகிழ்ச்சிகளையெல்லாம் சாதுக்களையெல்லாம் எம்பெருமான் ரட்சித்தான். ஆக துஷ்ட நிகிரகம் மற்றும் சிஷ்ட பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய அந்த அவதார ரகசியமானது இந்த கட்டத்திலே புலப்படுகிறது. பகவத் பக்தி பண்ணுவதற்கு தமக்கு எதிர்கள் அதிகமாக இருக்கிறது என்பதாக திருவுள்ளத்திலே உணர்ந்தார் குலசேகர பெருமாள். பகவானுடைய கதைகளை பகவானுடைய மகிமைகளை ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் முதலிய புராணங்கள் மூலமாக கேட்டு பகவத் பக்தி வழிபடுத்தவர்களாக இருக்கின்ற பாகவதோத்தமர்களினுடைய மத்தியிலே நாமும் சேர்ந்து அந்த பிரபாவங்களை எல்லாம் சிரவணம் பண்ணி வந்தோமே, அதனுடைய பயனாக பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் மேலிட்டு உயர்ந்ததான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தோமே, இதை பொறுக்காமல் தானே மந்திரிகள் முதலியவர்கள் எல்லாம் எத்தனையோ இடைஞ்சல்கள் பண்ணியதோடு மட்டுமல்லாமல் தூயவர்களான பாகவதர்களின் மீது களவு பழியை சுமத்தி அவர்களை அவதாரப்பட்டார்களே. அவதாரங்களிலும் கூடியது பாகவத அவதாரம் என்கிறபடியே அந்த பெரிய அவதாரத்தை பண்ணிவிட்டார்களே. இவர்களின் மத்தியிலே நாம் நித்தியவாசம் பண்ணுவதற்கு அடுக்காது ஒன்னாது என்பதை திருவுள்ளத்திலே கொண்ட ஆழ்வார் திவ்யதேவையார் திரை புறப்பட வேண்டும் என்பதாக திருவுள்ளத்திலே முடிவு பண்ணிக் கொண்டார். இதை ஆழ்வாரே தன் பிரபந்தத்தில் அருள் செய்கிறார். மெய்யில் அட்டையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான் என்பதாக. சாஸ்வதமில்லாத நிலையற்ற அனித்தியமான இந்த வாழ்க்கையையே நிலையான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை சாஸ்வதமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மூட ஜனங்கள் நிறைந்துள்ள இந்த லோகத்திலே, பிரகிருதி சம்பந்தமுள்ள இந்த லோகத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை, பாகவதோத்தமர்களுடைய பிரசங்கமே எனக்கு வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்ட இந்த ஆழ்வார் தம்முடைய ராஜ்யத்துக்கு தம்முடைய குமாரனை மகாராஜாவாக நியமித்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு திவதேச யாத்திரா நிமித்தமாக பாகவதோத்தமர்களுடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வேண்டுகிறார். முதலிலே ஸ்ரீரங்கத்து எம்பெருமானை எப்போது சேவிக்கப் போகிறோமோ என்கிற தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துமாறு இந்த ஆழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழி ஆரம்பிக்கும் பொழுதே இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துப்பி அணிபணம் ஆயுதங்கள் அறந்த அறவரக பெருஞ்சோதி அனந்தம் என்னும் அணிவிலந்தும் உயர்வெல்லை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் புண்ணி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் தன்னிலைகள் என்று போலோ தளிக்கும் நாளே என்பதாக அருளுகிறார். திருவரங்கத்திலே ஆதிதேசன் மீது கணித்துக் கொண்டிருக்கிறானே, இருபுறமும் வடதிருக்காவிரியும் தென்திருக்காவிரியும் தங்களுடைய அலைகளாலே திருவடி வருடுமாறு சயனித்துக் கொண்டிருக்கிறானே அந்த பெரிய பெருமாள், அவனுடைய திவ்யமான திருமணியை திருமேனியை நான் எந்த கண்டு என் கண்குளிர காணப்போகிறேனோ என்பதாக ஏக்கத்திலே ஆழ்வார் இந்த பாசுரத்தை அருள் செய்கிறார். இப்படியாக ஸ்ரீரங்கப் பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தாலே அரங்கத்து அரவணையில் தள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயா எந்த கொடோ வாழ்க்கும் நாளே என்பதாக எண்ணுகிறார். பெரிய கோயிலிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கும் அந்த கர்ப்பகிரகத்தை கரையிலே பார்த்தோமே ஆனால் மனத்தூண்கள் என்பதாக எம்பெருமானுக்கு இரண்டு புறத்திலும் பொன் தகடால் வேயப்பட்ட இரண்டு தூண்கள் இருக்குமே, அந்த இரண்டு தூண்களின் நடுவிலேதான் எம்பெருமானானவன் சேவசாதிக்கிறான். சயன திருக்கோலத்திலே அந்த இரண்டு திருத்தூண்களையும் பற்றி கொண்டு அவ்வளவு அருகிலே சென்று எம்பெருமானை நான் எப்போது அனுபவிக்கப் போகிறேன் என்பதாக இந்த ஆழ்வார் இயங்குகிறார். இந்த ஆழ்வார் அந்த தூணர்களே சென்று எம்பெருமானை எப்பொழுது என் வாயாலே வாழ்த்தி ஸ்லோகங்கள் பாடப்போகிறேன் பாசுரங்கள் பாடப்போகிறேன் என்பதாக தன் பெருவுடத்திலே இருக்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆழ்வார் அருகிறார், வன் பெரு வானகம் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மண் பெருய்ய துன்பணிவு துயரகல அயர்வும் பிரில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தொங்கு செய்ய நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் கண்டு யானும் இசைந்து உடனே எந்தகளோ இருக்கும் நாளே என்பதாக அருள்கிறார். ஸ்ரீரங்கத்தை சேவிக்க வேண்டும் என்கிற துவரையாரை புறப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆழ்வார் எப்பொழுது ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கப் போகிறோம், எப்போது அந்த எம்பெருமானை தண்டன் சமர்ப்பிக்கப் போகிறோம், எப்போது அந்த எம்பெருமானை வாயார வாழ்த்தி பாடப் போகிறோம், எப்போது நம் திருக்கரங்களாலே அந்த எம்பெருமானுக்கு மலர் தூவி அர்ச்சனை செய்யப் போகிறோம் என்பதாக ஏக்கம் மிகுந்த ஆழ்வார் அரங்கனை பாடப் புகுந்த ஆழ்வார் கடைசியிலே அரங்கனுடைய அடிமைகளான அரங்கன் திருமுற்றத்து அடியார்களான பாகவதோத்தமர்களை ஸ்ரீவைஷ்ணவர்களை எப்போது சேவிக்கப் போகிறோம் என்று பகவத் சம்சலேஷத்தை காட்டிலும் பாகவத சம்சலேஷம் தமக்கு எப்போது ஏற்படும் என்று ஆர்த்தியிலே ஆழ்வார் இங்கே அருள் செய்கிறார். பகவானை காட்டிலும் பாகவதோத்தமர்கள் நமக்கு உத்தேசியரானவர்கள், பகவத் பக்தி போலே பாகவதத்தையும் நமக்கு உத்தேசியமானது என்பதை ஆழ்வார் இங்கே சூசிப்பித்து காட்டுகிறார். எம்பெருமான் திருவரங்கத்திலே ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், விண்ணுலகும் மண்ணுலகும் வாழ்வதற்காகவும் இன்பம் தரக்கூடிய தொல்லைகளெல்லாம் ஜீவாத்மாக்களுக்கு நீங்க வேண்டும் என்பதற்காகவும் அயர் ஒன்றில்லாத சுகமான பரமபதவாசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் எம்பெருமான் திருவரங்கத்திலே தள்ளிக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானினுடைய திருவடிகளை ஆச்சார சம்பந்தத்தோட அடைந்தோமே ஆனால் அயர் ஒன்றில்லாத சுகமான வெள்ளமாலா இந்த வெள்ளமான மோட்ச சாம்ராஜ்யத்தை எம்பெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்வான். அதற்காகவே நம்முடைய வரவை பிரதீட்சித்துக் கொண்டு எம்பெருமான் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். இதை புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானை நித்தியானுபவம் பண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய அரங்கன் அடிமைகள் இருக்கிறார்களே, அரங்கன் திருமுற்றத்தை அறியார்கள், அவர்களுடைய திருவடியே எனக்கு தாரக போஷக போக்கியமாகும் என்று நான் அவர்களுடைய சந்தேகத்திலே இருக்கப் போகிறேனோ என்பதாக இந்த ஆழ்வார் எண்ணுகிறார். பகவானை பாட புகுந்த ஆழ்வார் முதல் பிரபந்தத்திலேயே பாகவதர்களினுடைய மகிமையை பாட துணிந்தார். என்னே ஆழ்வார் என்னுடைய பாகவத பக்தி, இந்த குலசேகர பெருமாள் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களை குறித்து தான் அருள் செய்யும் பொழுது நடைவிலங்கு தமிழ் மாலை என்பதாக அருள்கிறார். எளிய தமிழிலே இனிமையாக அமைந்திருக்கக்கூடிய உயர்ந்ததான இவருடைய பாசுரங்களினுடைய நடையானது மிகவும் கடினமானவை அல்ல, பதம் குறித்து அறிய வேண்டிய பாசுரங்களாக இவை இல்லை, எளிமையான நடையிலே அனைவருக்கும் விளங்குபவையாகவே இருக்கின்றன என்று தாமே தம் திருவாக்கால் நடைவிலங்கு தமிழ் மாலை என்பதாக அறிவு செய்கிறார். இது நடைவிலங்கு தமிழ் மாலை மட்டுமல்ல பொருளிலிருந்து தமிழ் மாலையும் கூட. வேதத்தினுடைய அறிய வேண்டும் காரணமாம்சங்கள் என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிரேதாரத்திலே அருளி செய்தபடிக்கு மிக உயர்ந்ததான சுஷ்மார்த்தங்களையெல்லாம் குலசேகர பெருமாளுடைய பிரபந்தமானது நமக்கு அருளி செய்கிறது. பகவானை பாட புகுந்த ஆழ்வார் பாகவதர்களுடைய மகிமையை பாடினார். அந்த பாகவத பிரபாவத்தை ஆழ்வார் திருவாக்காலே அனுபவிக்க முற்படுவோமே ஆனால் ஆழ்வார் அருளுகிறார், எம்பெருமானை சதா சர்வகாலமும் தங்களுடைய திரிகரண சித்தியாலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் பாகவதோத்தமர்கள் இருக்கிறார்களே, அவர்களை சேவிப்பதே அவர்களை காண்பதே என் தன் படைத்த பயனாகும் என்பதாக அருள்கிறார். ஒருவனுடைய பாதங்கள் குறைய வேண்டுமானால் எம்பெருமான் திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கா தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் விதிக்கின்றனவே, அந்த கங்கா தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினாலும் கூட ஸ்நானம் பண்ணுபவன் ஒருவனுடைய பாவத்தையே அது போக்கும். ஆனால் எம்பெருமானையே சதா சர்வகாலமும் பஜித்துக் கொண்டிருக்கும் பாகவதோத்தமர்களுடைய பாத தூளியானது மேலே பட்டால் அந்த பாதத்தோடு ஸ்நானமானது நம்முடையவும் நம்மை சார்ந்தவர்களுடையவும் பாவத்தை போக்க வல்லது என்பதாக கங்கையை காட்டிலும் பாகவத பாகத்தோலிக்கும் பாகவத ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கும் உள்ள ஏற்றத்தை ஆழ்வார் தன் பிரபந்தத்தாலே அருள் செய்கிறார். ஆழ்வார் அருள்கிறார், ஏறவர்த்ததும் ஏனமாய் நிலம் தீண்டதும் முன்ராமனாய் மாறவர்த்ததும் மண்ணலந்ததும் சொல்லிப்பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் பெருமுற்றம் சேருகை கொண்ட தொண்டர் சேவடி செழும் சேரு என் பெண்மிக்கு அணிவமே என்பதாக எம்பெருமான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வராகாவதாரம் முதலிய தசாவதாரங்களிலே என்னென்ன லீலைகளை எல்லாம் செய்து காட்டினானோ அந்த லீலைகளை எல்லாம் தியானித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு பிரகணம் செய்து கொண்டு அந்த எம்பெருமானினுடைய லீலா பிரவாகத்திலே அவனுடைய லீலைகளை அனுபவித்துக் கொண்டு சதா சர்வகாலமும் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்களே ஸ்ரீரங்கத்திலே பாகவதோட்டமர்கள். அவர்கள் பகவத் பக்தியாலே அவர்களுடைய தந்தையிலே தந்தலிலே தண்ணீரானது ஜலமானது தாரை தாரையாக பெருகுகிறது. பகவத் பக்தி மேலிட்டு வரக்கூடிய அந்த ஆனந்த தண்ணீரானது காவிரியாரினுடைய வெள்ளம் எப்படி பெருத்தெடுத்து ஓடுகிறதோ அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே இவர்களுடைய தண்ணீர் பட்டு மண்ணும் அதிலே சேர்ந்து எங்கும் சேராத காட்சி அளிக்கிறது. அந்த தேரை பாகவதோத்தமர்களுடைய திருவடி சம்பந்தம் பட்ட அந்த தேரை என்னுடைய கழுத்துக்கு நான் திருவாபரணமாக அணிவேன் என்பதாக ஆழ்வார் அருளுகிறார். இதிலிருந்தே ஆழ்வாரினுடைய பாகவத பக்தியினுடைய உச்சவரம்பானது மேன்மையானது நமக்கெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. எத்தனையோ தங்கம் நவரத்னம் வெள்ளி என்று விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் ராஜாவாக இருக்கும் போது தம்முடைய திருக்கயத்திலே காத்துக் கொண்டிருந்த இந்த ஆழ்வார் பாகவதோத்தமர்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பேரை தன்னுடைய திருக்கழுத்துக்கு மாலையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரு. இதுவல்லவோ நிலையான செல்வம். எத்தனையோ செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த ஆழ்வாரே அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நிலை அல்லது நிலையானது அல்ல, நிலையற்றது, அசாஸ்வதமானது, அனித்தியமானது என்பதை உணர்ந்து இப்போது பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தூளியை ஆதரணமாக கேட்கிறாரு. நான் எல்லாம் இதை உணர்ந்து பார்த்து பகவத் பக்தியையும் பாகவத பக்தியையும் பாகவதர்களுடைய மகிமையையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஆழ்வார் திருவுள்ளம். பாகவதர்களினுடைய திருவடிகளையே என் மனசானது எப்பொழுதும் வாழ்த்துக் கொண்டிருக்கும், தியானித்துக் கொண்டிருக்கும் என்பதாகவும் ஆழ்வார் அருள் செய்கிறார். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதம் ஆன வானவர் தம்பிரான் பாதமாமலர் சூடும் பத்தி இல்லாத பாதிகள் விழுந்திட தீவையில் நன்மெறி காட்டி எங்கும் தெரிந்து அரங்கனெம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே என்பதாக ஆழ்வார் அருள்கிறார். நாம் இந்த பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவிகளானாலும் எம்பெருமானினுடைய அதிபர்களான பாகவதர்களினுடைய திருவடிக்கே என்னுடைய மனசானது காதல் செய்யும், அவர்கள் திருவடிகளிலேயே எல்லா பிறவிகளிலும் என்னிடத்திலே பக்தியானது பெருகும் என்பதாக அருள் செய்கிறார். பாகவதர்கள் இந்த லோகத்திலே எதற்காக சஞ்சாரம் பண்ணுகிறார் என்று பார்த்தோமேயானால் சந்திரசேகர பெருமாள் அருள்கிறார், எம்பெருமானினுடைய பிரபாவத்தை அருளி செய்து அதன் மூலமாக லோகத்தை திருத்திப் பணி கொள்வதற்காக பாகவதர்கள் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதாக அருள்கிறார். எம்பெருமானினுடைய திருவடியை தங்களுடைய தலையிலே சூடுவதற்கான தகுதியை பக்தியை இல்லாத பாபஜன்மாக்கள் எல்லாம் ஒழிந்து அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக பாபிகள் நிறைந்த இந்த லோகத்திலே பாகவதோத்தமர்கள் தம்முடைய திருவடியை காற்றி சஞ்சாரம் பண்ணி இந்த உலகத்தை பாவனமாக்குகிறார்கள். பாபிகளினுடைய தோஷங்களையும் பாபங்களையும் போக்கி அவர்களுக்கு பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதாக ஆழ்வார்களை செய்கிறார். பாகவதர்களுடைய திருவடி சஞ்சாரத்தால் இந்த லோகமே பாவனமாகிறது என்பதை பெரியாழ்வாரும் தன்னுடைய திருவாய்மொழியை பெரிய திருமொழியிலே அருள் செய்கிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே அருள் செய்கிறார், நரசிங்கனை நவீந்தேத்துவார்கள் உழக்கிய பாகத்தோழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்பதாக. தன் அடியவனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பார்த்துக் கொண்டு திருவதாரம் பண்ணினானே நரசிங்க பெருமான், அவனை எந்நேரமும் பிரித்துக் கொண்டிருக்கிறார்களே பாகவதோத்தமர்கள். அவர்களுடைய திருவடியிலே இருந்து பட்ட பாதகூலியானது இந்த லோகத்திலே பரவுவதாலே இந்த லோகமானது பரம பவித்திரமாக ஆகிறது என்பதாக பெரியாழ்வார் அருள்கிறார். இதையே பாத்ம புராணம் கூறுகிறது, ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக ஏவா லலாட்ட தலகேச தூர்த்த குன்றாக ஏ பாகுமூல பரிசிஞ்சிட சஞ்சகற்றாக ஏ வைஷ்ணவா புவனமாக பவித்ரயந்தி என்பதாக. எவர்கள் ஒருவர் துளசி மாலையையும் தாமரை மணி மாலையையும் தங்களுடைய திருக்கழுத்திலே அணிந்தவர்களாக இருக்கிறார்களோ, இவர்கள் உயர்ந்ததான ஸ்ரீவைஷ்ணவ லோகத்திற்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஊர்ஜ குண்டத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்களோ, திருமன் காத்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் தோளினுடைய அடிப்பாகத்திலே எம்பெருமானுடைய சின்னங்களான சந்திரபத்திரங்களை சந்திரசாரம் என்கிற ஆசாரிய சுக்ஷதோஷையினாலே தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் திருவடி தருவதாலேயே இந்த லோகத்தினுடைய மாசானது, இந்த லோகத்தினுடைய அபாவனமானது போய் லோகம் பவித்திரமாகிறது, தாவணமாகிறது என்று பாத்ம புராணமே அருள்கிறது. அத்தகைய எம்பெருமானுடைய பக்தர்களான மெய்யடியார்களினுடைய திறத்திலே தம்முடைய எல்லையில்லாத அடிமை தரத்தை என்றும் விரும்புகிறேன் என்பதாக ஆழ்வார்கள் செய்கிறார். பகவானை காட்டிலும் பாகவதர்களுக்கே என்றும் நாம் எல்லா பிறவிகளிலும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதாக அறிவுகிறார். குலசேகர பெருமாள் ஸ்ரீரங்கநாதனையும் ஸ்ரீரங்கத்து அடியவர்களான பாகவதோத்தமர்களையும் மங்களாகாரணம் பண்ணிய ஆழ்வார் அடுத்தபடியாக எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே தனக்கு ஏதாவது ஒரு ஜென்மா கிடைக்க வேண்டும் என்பதாக அந்த எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேர் ஏழ்வென்றன் அடிமை திறமல்லால், ஊனேறு தங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் திறப்பேனே என்பதாக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, திருவேங்கடமுடையானே, என்னுடைய திருமலையிலே நான் தொக்காகவோ மீனாகவோ ஒரு தூணாகவோ அருவியாகவோ பிறந்து உன்னுடைய திசதர்சனத்தை கண்டு கொண்டிருப்பேன், உன்னுடைய அனுபவத்திலே நான் கழித்திருப்பேன், இந்த உன்னுடைய வடிவமே பயணித்துக் கொண்டிருக்கிறார் போன்ற பவித்திரமான இந்த திருமலையிலே எனக்கு ஏதாவது ஒரு ஜென்மா அருள் செய்ய வேண்டும் என்பதாக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் குலசேகர பெருமாள். இந்த பதிகத்திலே நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய பிரகாரத்தினுடைய உத்தர திருப்தியாதிகாரத்திலே குலசேகர பெருமாளினுடைய இந்த ஊனேறு செல்வத்தை என்று தொடங்கும் பதிகத்தை உதாகரித்து காட்டுகிறார். பிரபன்னன் பிரபத்திக்கு பிறகு எப்படி இந்த லோகத்திலே வாழ வேண்டும் என்கிற நிஷ்டையை கூறுவது உத்தர திருப்தி அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஆழ்வார் எப்படி எம்பெருமானுக்கு நீக்கமில் அடிமை என்னும்படியாக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக அருள் செய்கிறாரோ, அப்படி இந்த ஊனேர் செல்வத்து என்று ஆரம்பிக்கும் பெருமாள் திருமொழி பதிகத்திலே அருளப்பட்டவாறு ஒரு பிரபன்னனுடைய பிரபத்திக்கு பிறகான வாழ்க்கையானது அமைய வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் தம் திருவுள்ளத்தை ஸ்ரீமத் ரகசிரேகாரத்திலே அருள் செய்கிறார். இப்படி திருவேங்கடமலையிலே ஏதாவது ஒன்றாக பிறந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று விளைந்த ஆழ்வார் கடைசியாக அருளுகிறார். தெரியாத வழிவினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாயில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் தவளவாய் காண்பேனே என்பதாக அருளுகிறார். அனாதிகாலமாக நாம் தண்ணிக்கொண்டு வருகின்ற வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தியுடைய எம்பெருமானே திருவேங்கடமுடையானே, என்னுடைய திருக்கோயிலின் பாதலிலே என்னுடைய பக்தர்களான பாகவதர்களும் தேவர்களும் தேவஸ்திரிகளும் உன்னை சேவிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த படியாக இருந்து உன்னுடைய பவளவாளியை நான் தரிசனம் பண்ணுவேன் என்பதாக ஆழ்வார் அருள்கிறார். அதனாலேயே திருவேங்கடத்திலே எம்பெருமானுடைய சட்டகிரகத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த படிக்கு குலசேகரன் படி என்பதாக திருநாமம் காட்டப்பட்டிருக்கிறது. திருவேங்கடம் மட்டுமல்லாமல் எல்லா உபதேசங்களிலும் சப்தகிரகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் படிக்கு குலசேகரன் படி என்றே நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார் திருநாமத்தை இட்டு போற்றி வருகிறோமே, அதற்கு காரணமாக இருக்க ஆழ்வாருடைய பாசுரம் உன் படியாக கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்பதாக இந்த பாசுரம் தான். ஆழ்வார் திருமலையிலே ஏதேனும் பிறப்பேனே என்று ஒவ்வொரு ஜென்மங்களாக வேண்டியவர் எம்பெருமான் அதற்கு எதுவும் பதில் சொல்லாததாலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்பதாக இந்த திருவேங்கடமலையிலே ஜென்மா பெற்று உன்னை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எதுவாக வேண்டுமானாலும் என்னை நீ பிறக்கத்தை, ஆனால் இந்த மலையிலே ஒரு அவதாரம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆழ்வார் இந்த பிரபந்தத்தை தலைப்பெற்றுகிறார். விஸ்வகோட்டை எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் தருதுயரந்தரமில்லை விரை குழு மலர்ப்பொழி சூழ் விற்றுவோட்டம் மானே அரிசினத்தால் ஏந்ததாய் அகற்றினும் மற்ற அவள் தம் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்பதாக அருள்கிறார். ஒரு தாயை அவளினுடைய குழந்தையானது தொந்தரவு பண்ணிக் கொண்டே இருந்ததாம். அந்த குழந்தையினுடைய தொந்தரவு பொறுக்காத தாயாரானவள் விளையாட்டாக சொன்னாலாம் உன்னை அறிந்து விடுவேன் என்பதாக எப்படி ஒரு பெற்ற தாயானவள் தான் பெற்ற குழந்தையை அறிய முடியும், கொல்ல முடியும்? இது அசாத்தியமானது. இருந்தாலும் தன்னை கொள்ளுவேன் என்று அந்த தாய் மிரட்டிய போதும் அந்த குழந்தையானது தாயாரினுடைய அன்பை நாடி அவளையே கட்டிக்கொண்டு அழுமே. அதன் போலே எம்பெருமானே, நான் பண்ணிய பாபகாரியங்களினாலே என்னுடைய கர்ம பந்தத்தாலே எனக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பதாக சொன்னாலும் சரி, தண்டனை கொடுத்தாலும் சரி, எம்பெருமானே உன்னுடைய திருவருணையே நான் வேண்டி உன்னையே வாழ்ந்திருப்பேன், உன்னையே துதித்திருப்பேன், உண்மையே அடைக்கலமாக பற்றியிருப்பேன். எனக்கு உன்னை தவிர வேறு கதி இல்லை என்பதை உன் தரணல்லால் தரணில்லை என்பதாக ஆழ்வார் இந்த பிரபந்தத்திலே அருள் செய்கிறார். இதனாலே நமக்கு தெரிய வருகிற சூக்மமான உபதேசம் என்னவென்றால், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய கர்ம வினையினாலே ஏற்பட்டது என்று எம்பெருமானாக நமக்கு அருள்வது அல்ல. அப்படி எம்பெருமான் நம்முடைய கர்ம வினைகளை நீக்க வேண்டுமானால் நாம் பிரபத்தி பண்ணியாக வேண்டும். பிரபத்தி பண்ணினாலே எம்பெருமான் நமக்கு மோட்சம் தருகிறானே, அது இந்த சரீரத்தின் முடிவிலே தரப்போகிறான். இந்த சரீரமானதிலிருந்து நம்முடைய ஆத்மாவானது நாம் பிரியும் வரை நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதையும் எம்பெருமான் தலைக்கு வந்தது தலைப்பாளையோட போனது போல மிகவும் குறைத்து விடுகிறான். அவையினாலே நாம் கஷ்டம் கொடுத்தால் நம்முடைய பக்தம் அதை தாங்கிக் கொள்கிறானா என்று நம்மை சோதிக்க திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான், அந்த சோதனையிலும் நாம் விலகி சென்று வேறு தெய்வங்களை ஆசிரியிக்காமல் அந்த எம்பெருமானே கதி என்று குலசேகர பெருமாள் காட்டிக் கொடுத்த வழியிலே வாழ்ந்தவனே ஆனால், நம்மை அந்த எம்பெருமான் வைகுண்டம் தருகிற வரையிலும் இந்த லோகத்திலும் நமக்கு எல்லா ஆனந்தங்களையும் அருள்வான் என்பதாக ஆழ்வார் இங்கே சூசித்து காட்டுகிறார். ஆழ்வார் அருளுகிறார், எக்காரணம் கொண்டும் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இதர தேவதைகளினுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பதை திருவுள்ளத்திலே கொண்ட ஆழ்வார், கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் என்பதாக அருளுகிறார். ஒரு பத்னியானவள் தன்னுடைய பர்த்தாவை மட்டுமே எப்படி எல்லாவற்றுக்கும் நாடி இருப்பாளோ, அதே போன்று ஸ்ரீவைஷ்ணவர்களான நாமும் எதற்காக வேண்டுமானாலும் சரி, எந்த பலன் வேண்டுமானாலும் எம்பெருமானினுடைய கிருபையே நாம் அவலம்பித்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நம்முடைய கணவனான எம்பெருமானை தவிர்த்து இதர தேவதைகளை நாம் நாடக்கூடாது என்பதாக ஆழ்வார் இங்கே அருள் செய்கிறார். இதனாலே தேவதாந்திர சம்பந்தம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு துளியும் கூடாது என்பதை ஆழ்வார் அருள் செய்கிறார். வாளால் அறுத்து சுரினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்பரினும் விற்றுவ கோட்டம்மா ஆலா உணவருடைய பார்ப்பன் அடியேனே என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிறார். லோகத்திலே நமக்கு எத்தனையோ நோய் வருகிறது. அந்த நோயிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நமக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக மருத்துவர் கூறுகிறாரே, அப்பொழுது மருத்துவரானவர் நம்முடைய உடலை கட்டி கொண்டு அறுக்கிறாரே, அதனாலே நாம் பாதிக்கப்படுகிறோம், ஆனால் மீண்டும் குணமடைய போகிறோமே, நம்முடைய நன்மைக்காகத்தானே மருத்துவர் கட்டி கொண்டு நம்மை அறுக்கிறார் என்பதாக அந்த அறுவை சிகிச்சையை நாம் பெருத்துக் கொள்கிறோமே, அதுபோலவே நம்முடைய பாவங்களுக்காக எம்பெருமான் நம்மை சோதிக்கிற பொழுதிலும் இந்த எம்பெருமான் நம்மை சோதிப்பது லேசாக நம்மை சோதித்து பார்ப்பது உயர்ந்ததான அந்த தீவை கொண்ட அனுபவத்தை அந்த பிரம்மானந்தத்தை பேரானந்தத்தை தருவதற்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆழ்வார் இந்த பாத்திரத்திலே அருள் செய்கிறார். கடைசியாக ஒரு பாத்திரத்தை அருளுகிறார், நின்மையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் என்பதாக அருளுகிறார். எம்பெருமானே, நான் ராஜாவாக இருந்த பொழுது எத்தனையோ செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தேன், அந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு உள்ளுக்கு சமமாக தோன்றிவிட்டன. நீ அருளிய ஞானத்தாலே நீயே உயர்ந்த செல்வம் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் எம்பெருமானே. ஆயினும் உண்மை மட்டுமே நான் நாடி இருப்பேன், எக்காரணம் கொண்டும் தெய்வம் என்று வேறு இடத்திலே நான் சென்று நிற்க மாட்டேன் என்பதுமானே என்பதாக ஆழ்வார் அருளுகிறார். இதை நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிரேதாரத்தினுடைய பரதேவதா பாரமார்த்தியாரத்திலே உதாரணம் பண்ணி காட்டியுள்ளார். அந்த அளவிற்கு பரதேவதா பாரமார்த்தியத்தை இந்த பாதுரத்திலே சுவாமி குலசேகர பெருமாள் அருளியிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். திருக்கண்ணபுரம் சௌதாக பெருமாளை அனுபவிக்க சென்ற குலசேகர பெருமாள் அந்த எம்பெருமானுக்கு தாளாட்டு பாடுகிறார். மண்முகுகள் சௌசலை தன் மனித இருவாய்த்தவனே, தென்னிலங்கை தோன்முடிகள் சிந்துவித்தாய், தென்பொன் பேர் கண்ணினன் மாமதில் புடை சோழ் கணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்பதாக அந்த எம்பெருமானை ராமனாக அனுபவித்து அவனுக்கு தாளாட்டு பாடுகிறார் ஆழ்வார். இந்த கவியத்திலே பரதேவதா பாரமார்த்தியத்தையும் ஜெகத்காரணம் எம்பெருமான் என்பதையும் ஆழ்வார் அருளி செய்கிறார். ஸ்பஷ்டமாக உண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே என்கிறார் எம்பெருமானை. நம்முடைய திருநாதியிலே இருந்து தோன்றிய கமல மலரிலே அந்த பத்மத்திலே இருந்து பிரம்மாவை படைத்து பிரம்மாவின் மூலமாக எந்திரமான் சிருஷ்டியை மேற்கொண்டானே, அந்த வேதம் கூறும் உண்மையை இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார். இதனாலே ஜகத்துக்கே காரணம் எம்பெருமான், ஜகத்காரணம் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். இன்னொரு வசமான நிகழ்ச்சி ஒன்று ஆழ்வாருடைய பாதுரத்தையே நோக்க வேண்டும். ஆழ்வார் ராமன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அயோத்தியாபுரியை விட்டு வனவாசம் மேற்கொள்வதற்காக திரும்பி செல்கிறானே, அதை ஆழ்வார் அருளுகிறார். சுற்றனெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்பதாக அருளுகிறார். இதிலே சக்கரவர்த்தி திருமகனை தொடர்ந்து அவனுடைய பந்துக்கள் எல்லோரும் கானகம் வரை சென்றார்கள் என்பதாக ஆழ்வார் அருளுகிறார். ஆனால் வால்மீகி ராமாயணத்திலோ எம்பெருமானுடன் பிராட்டியும் இளைய பெருமானும் மட்டுமே சென்றனர், மற்ற பந்தங்கள் எல்லாம் அயோத்தியாவினுடைய எல்லை வரை சென்று திரும்பிவிட்டார்கள் என்பதாக வால்மீகி பகவான் அருளுகிறாரு. அப்படி இருக்க வால்மீகி ராமாயணத்திற்கும் ஆழ்வார் திருவாசத்திற்கும் முரணாக இருக்கிறது என்று சிலர் பகவத் பாஷ்யகாரரிடத்திலே சந்தேகத்தை கேட்டார்களாம். அதற்கு சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார், எல்லா சுற்றங்களும் எம்பெருமான் ராமனுக்கு செய்ய வேண்டிய பணிகள் கடமைகள் அடிமைகள் எல்லாவற்றையும் தான் தனி ஒருவனாகவே இருந்து செய்யும் இளைய பெருமாளான லட்சுமணன் உடன் சென்றானே, அதையே பக்தியின் மேலீட்டாலே ஆழ்வார் சுற்றங்களாம் பின்தொடர என்பதாக அருள் செய்கிறார். சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமானுக்கு மாதாவாகவோ பிதாவாகவோ மற்ற உறவுகளாகவோ இருந்து எல்லோரும் செய்ய வேண்டிய கடமைகளை கைந்தரியங்களை எல்லாம் இளைய பெருமாள் ஒருவனாகவே இருந்து செய்தானே, அவன் சென்றதாலே எல்லா பந்தங்களும் எம்பெருமானுடன் பார்த்துட்டு சென்றதாக ஆயிற்று என்பதாக ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரர் ஆழ்வாரினுடைய திருவுண்டத்தை அறிந்தவராக அருள் செய்தாராம். இது மிகவும் ரசிக்கத்தக்கதானது. அன்பன் நெடுமதில் சூழ் என்கிற பாசுரத்திலே என்கிற பதிகத்திலே 11 பாசுரங்கள் அருளி செய்து ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பாரத்தை ஆழ்வார்களே அருளி செய்கிறார். பிள்ளை திருச்சித்திரகூடம் எம்பெருமானை பற்றி மங்களாசாசனம் செய்கிற பொழுது அங்கன் நெடுமதில் சூர் அயோத்தி என்னும் என்று ஆரம்பித்து 11 பாசுரங்களிலே ராமாயண பாரத்தையே இந்த ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். ராமாயணத்தை சங்கிரகமாக அனுபவிக்க வேண்டுமே ஆனால் பெருமாள் திருமொழியிலே உள்ள இந்த அங்கனிடமதில் பதிவத்தை அனுபவித்தோமானாலே போதும், ராமாயணத்தை ராமாயணத்தினுடைய பாரமெல்லாம் நமக்கு கிட்டவிடும். இவ்வளவு மகிமைகளுடைய இந்த ஆழ்வாரை நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். பொன்புறையும் வேல் குலசேகரனே மாதி புனர் கோதத்து எழில் வந்தி கலத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் பெண்போர் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் காண மண்மேல் இருள் இரிய என்றெடுத்த இசையில் சொன்ன நண்பொருள் சேர் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக்கருள் செய் நல்கினியே என்பதாக வீர வீரங்கள் நிறைந்த அரசனாக இருந்த குலசேகர பெருமானே மாசி மாதம் புனர்பூஜ நட்சத்திரத்திலே திருவந்த குளத்திலே தோன்றி நம்பெருமாள் திருக்கோவிலே இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களை எங்கு சேவிக்கப் போகிறோம் என்கிற அவாவினாலே பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் மேலிட்டவராக விளங்கிய எம்பெருமானே தாங்கள் தங்களுடைய பகவத் பாகவத பக்தியினுடைய வெளியீட்டாலே அருள் செய்த பெருமாள் திருமொழியினுடைய பாசுரங்கள் அனைத்தையும் அதிலே சொல்லப்பட்டுள்ள விசேஷார்த்தங்களையும் அதிலே தாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்காக அருள் செய்த நிஷ்டையையும் எனக்கு தங்களுடைய கிருபையினாலே பிரகாதித்தருள வேணும் என்பதாக ஆழ்வாரை குலசேகர பெருமாளை சுவாமி தேசியம் பிரார்த்திக்கிறார். ராமானுஜன் உத்திரங்காதி அருள் செய்த திருவரங்க சமுதனாரும் குலசேகர பெருமாள் விஷயமாக அருளுகிற பொழுது கதிக்கு பவரி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க பகம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் கவிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுஜன் என்பதாக பாஷ்யகாரரை கொண்டாடுகிறார். என்னுடைய பெண்ணாவானது சாதரியமடைந்து எனக்கு மோட்சம் வேண்டுமானால் காட்டிலே சென்று தமும் புரிய மாட்டேன், 5 அக்னிகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாக்னி வித்தையை கை கொண்டு சிரமப்பட மாட்டேன், கொல்லி காவலன் என்கிற திருநாமனுடைய குலசேகர பெருமாளினுடைய திவ்ய பிரபந்தங்களை அனுசந்தித்து கிடக்கிறார்களே பாகவதோத்தமர்கள், அவர்களுடைய திருவடிகளை போற்றக்கூடிய ராமானுஜனை நான் சரணமடைந்தாலே எனக்கு மோட்சமானது கிட்டிவிடும் என்பதாக பெருமாள் அருளுகிறார். ஆக நம்முடைய கூடத்தரான சுவாமி ராமானுஜரே குலசேகர பெருமாள் அருளி செய்த பெருமாள் திருவேமொழியை அனுசரித்துக் கொண்டிருக்கும் அனுசந்தித்துக் கொண்டிருக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாகவதர்களை சேவிக்கிறார்கள் என்றால் பெருமாள் திருமொழியினுடைய மகிமையையும் பெருமாள் திருமொழி அருளி செய்த குலசேகர பெருமாளினுடைய மகிமையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆழ்வார் தமிழிலே பெருமாள் திருமொழி அருளி செய்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பகவத் பக்தியினுடைய வெளிப்பாடாக சம்ஸ்கிருதத்திலே எளிய அருமையான ஸ்லோகங்களாக முகுந்த மாலை என்கிற ஒரு ஸ்லோக கிரந்தத்தையும் அருளி செய்திருக்கிறார். இதிலே அழகான 40 ஸ்லோகங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வார் குறித்த ஒரு விருத்தாந்தம் பார்த்தோமே ஆனால் பெரியாழ்வாரினுடைய பெண் பிள்ளையான போதை பிராட்டியை எப்படி திருவரங்கநாதன் நடந்து கொண்டானோ அதே போல குலசேகர பெருமாளினுடைய குமாரத்தியான தேகக்குலவல்லி நாச்சியாரை ஸ்ரீரங்கத்திலே சுவாமி நம்பெருமாள் மனம் புரிந்து கொண்டார், விவாகம் பண்ணிக் கொண்டார் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம். இன்றும் பெரிய கோயிலிலே அர்ஜுனன் மண்டபத்திற்கு உள்ளே சென்று பார்த்தோமே ஆனால் அங்கே பீபி நாச்சியாரினுடைய சன்னதியும் தேரகுலவல்லி நாச்சியாரினுடைய சன்னதியும் நமக்கு இருக்கிறது. அதை நாம் இன்றும் சேவிக்கலாம். சித்திரை மாதம் வரக்கூடிய கோயில் ஸ்ரீராமநவமி என்று எம்பெருமான் நம்பெருமாள் தேரகுலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கிறான் என்பதை நாம் இன்றும் சேவிக்கலாம். பெரியாழ்வார் எப்படி ஆண்டாளை எம்பெருமானுக்கு வன்மிகாதானம் செய்து கொடுத்து மாமனாரானாரோ அதுபோலவே குலசேகர பெருமாளும் தம்முடைய குமாரத்தியான தேரகுலவல்லி நாச்சியாரை நம்பெருமாளுக்கு விவாகம் பண்ணி வைத்து தாமும் நம்பெருமாளுக்கு மாமனாராகிறார். இந்த குலசேகர பெருமாளினுடைய திருவவதார தினத்தின் மகிமையை போற்ற வந்த மணவாள மாமணிகள் தம்முடைய உதய தர்சன மாலையிலே அருள் செய்கிறார். மாசி புனர்பூசம் தாண்டி நின்ற மண்ணுலகீர் பேசு இத்தியோகத்துக்கு ஏது எண்ணி பேசுகின்றேன், கொல்லி நகர்போன் குலசேகரன் சிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்பதாக அருளுகிறார். குலசேகர பெருமாள் திருவவதாரம் பண்ணின மாசி புனர்பூசத்தினுடைய மகிமை என்னவென்று லோகத்தாரை உங்களுக்கு கூறுகிறேன், கேட்டுச் சொல்லுங்கள். நல்லவர்களான சாது பரிகணங்கள் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு ஆழ்வார் திருவோதாரம் பண்ணிவிட்டாரே, லோகத்திலே இருக்கிற சம்சாரிகளான பாபாத்மாக்கள் எல்லாம் ஞானம் வரப்பெற்று திரும்பி பெருமான் திருவடிகளை அடையப் போகிறார்களே, அதற்காகத்தானே ஆழ்வார் திருவோதாரம் பண்ணியிருக்கிறார், பிரபந்தங்களை அருள் செய்திருக்கிறார் என்று நல்ல உள்ளம் கொண்ட சாது பரிகரங்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக இந்த நாடானது அமைந்திருக்கிறது குலசேகர பெருமாளினுடைய திருவவதாரத்தாலே என்பதாக அந்த திருநாளினுடைய பெருமையை மணவாள மாமணிகள் அனுபவிக்கிறார். ஸ்ரீமன் திருதீய பிரம்மசந்த சுதந்திர சுவாமி அருள் செய்த குலசேகர பெருமாளினுடைய வாயு திருநாமத்தை அனுபவிப்போமே ஆனால் அஞ்சனமாமலை பிறகு சிந்திப்போம் வாழியே அருள் மாதி புனர்பூசத்து அவதரித்தோம் வாழியே அம்சுடர் சோழ் திருமணத்தோல் அடைந்த பிரான் வாழியே அணியரங்கன் அடியார்க்கே ஆப்பட்டான் வாழியே செஞ்சாலி மிகு வஞ்சி நகர் வந்தான் வாழியே திருமொழி நூற்றைந்து செய்யுள் செப்பினான் வாழியே வஞ்சமர அடியார்க்காய் சபதமிட்டான் வாழியே வஞ்சியர் கோன் மலர்பதங்கள் மாநிலத்தில் வாழியே என்பதாக குலசேகர பெருமாளை சுவாமி வாழ்த்தி எழுதுகிறார். குலசேகர பெருமாளினுடைய வைபவமானது 1000 நாவுகள் படைத்த ஆதிசேகனாலும் சொல்லி முடிக்க முடியாத பிரபாவங்களை உடையது. ஏனென்றால் பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தியே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உத்தேசியம் என்பதை தம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலும் தம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக உபதேசமாகவும் பதிவு செய்த இந்த ஆழ்வாருடைய மகிமையானது என்றும் நாம் நம் உள்ளத்திலே நினைத்து நினைத்து கோரிக்கும்படியாக உள்ளது. இந்த ஆழ்வாருடைய மகிமையை முழுதுமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இவர் அருள் செய்த பெருமாள் திருமொழியினுடைய 105 பாசனங்களையும் யாக்ஞானத்தோடைய சேவித்து ஆழ்வாரின் திருவடிகளிலே நமக்குள்ள பக்திகளை மேலும் பெருக செய்ய வேண்டும். இந்த ஆழ்வார் திடத்திலே நாம் எல்லாம் நித்தியம் கிருதஜ்ஞதை உடையவர்களாய் இவருடைய மகோபகாரத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டும். இதை நமக்கு நம் சுவாமி தேசிகனே அருள் செய்கிறார். ஆழ்வாரினுடைய 2 பாத்திரங்களை தம்முடைய உத்தரகிருத்தியாதிகாரத்திலும் சரதேவதா பரமாத்தியாதிகாரத்திலும் ஸ்ரீமத் ரகசியபிரேதாரத்திலே சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்சி அருகினாரே, அதிலிருந்தே ஆழ்வாரினுடைய சீசூர்த்தியினுடைய மேன்மை விளங்குகிறதே நமக்கு. சுவாமி தேசிகனே ஆழ்வார் திருவடியிலே சதிவத்தையோடு அவரை தெய்வமாக வணங்குகிறாரே, தேசிகனை குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வரும் நாம் எல்லாமும் தேசிகனுடைய தேசிகனை பின்பற்றியே ஆழ்வாரின் திறத்திலே பக்தி நிறைந்தவர்களாய் ஆழ்வாரை கொண்டாடுவோம். ஆழ்வாரினுடைய சீசூர்த்திகளாகிற அமுதத்தை கருதி நிலையான இன்பமாகிற மோட்சத்திலே சிறஞ்சீவிகளாக வாழ்வோம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ீமான் வேங்கடநாச்சாரியம் விஜயதாம்புவிமாசீனுரங்கானமேஷிதைரஸ்தரிபாயம்தாரியமங்கலம் ஸ்ரீமதே கோபாலதேசிகமஹாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.